good. Senorita, I love you, my sweetheart, you love me. Senorita, I love you, my sweetheart, you love me. Alago, alago, adido, urabu, arge, irundu, tabikum, manadu. Senorita, I love you, my sweetheart, you love me. ராகங்கள் பாடுகின்ற நாத வெள்ளங்கள் நான் என்றும் காணுகின்ற பாவை வண்ணங்கள் ராகங்கள் பாடுகின்ற நாத வெள்ளங்கள் நான் என்றும் காணுகின்ற பாவை வண்ணங்கள் ஆனந்தம் ஒன்றல்ல ஆரம்பம் என்றல்ல எங்கெங்கோ சொல்லுதே என்னை Senorita, I love you, my sweetheart, you love me. Alago, alago, adilor uravu, aruge irundu thavikkum manadu. போடுகின்ற வாச புஷ்பங்கள் பொன் தட்டில் ஆடுகின்ற பூவை எண்ணங்கள் பூனத்தை போடுகின்ற வாச புஷ்பங்கள் பொன் தட்டில் ஆடுகின்ற பூவை எண்ணங்கள் பூவாதோ வாசங்கள் துள்ளாதோ உள்ளங்கள் வானெங்கும் Senorita, I love you, my sweetheart, you love me. Alago, alago, adilo, uravu, aruge, irundu, thavikkum, manadu. Senorita, I love you, my sweetheart, you love me. Pa pa pa pa, la la la la, hey hey hey, du du du.